அதனால சுவாமி சமர்ப்பித்த சதவாரணங்கள் வந்து தத்துவமுக்தா கலாசம் ஒரு சதவாரணம் சமர்ப்பித்தார். இன்னொன்று பிரகடோபட்ச சாஸ்திரிய ரத்னா அப்படின்னு அது சதவாரணம் சமர்ப்பித்தார். இந்த திருவாரணம் ராஜாக்களால் சமர்ப்பிக்க முடியாது, அது சுவாமியால் தான் சமர்ப்பிக்க முடியும். அதனால சமஸ்கிருத வேதத்துக்கு வேதாந்தத்துக்கு ஒரு கிரந்த ஒரு சதவாரணமாயும் தமிழ் வேதாந்தத்துக்கு ஒரு சதவாரணமாயும் இது சமர்ப்பித்தார். இதுல இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த திருவாரணம் ரெண்டு யோகியத்துக்கு மந்திரமான சாத்திகள் ரத்தமுத்தா கலாவோட திருவாரணம் இருக்கு. இதே மாதிரி ரத்னாவுடைய திருவாரணங்கள் மந்திரமா அதிகரிச்சிருக்கு சாத்திகள். அந்த உழுக்க அறிவாளர்கள் இந்த ரத்னாவடிங்கிறதான இந்த கிரந்தம் எப்படி உண்டாச்சு? பிள்ளாம் ரொம்ப ஆச்சரியமா தலைச்சிட்டு போயிட்டார் அறிவாளருடைய சதையம். ஏன்னா கவியோட கவியோடைய ஹதயம் வியாக்கியாத்தாருக்கு தெரியும். கவிதா ரசமாபுரியம் கவிதை வேட்டி வேட்டி வியாக்கியாத்தாரு சொல்ல கவியோட ஹதயம் யாருக்கு நல்லா தெரியும்னா வியாக்கியாத்தாருக்கு தான் தெரியும். ஆழ்வார் சொன்னதான பதங்களுக்கு இப்படிதான் அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாவான புலம வியாக்கியான கர்த்தாவால் தீபாட்சியக்கார புதுச்சேரி சாத்தியம் வியாக்கியானம்னா அது திருவாரணப்படிக்கு ஒன்றிதான் அந்த திருமம் உண்டு. அந்த திருவாரணப்படியில் சொன்னதான கூடார்த்தங்களை நல்லா பிரகாசப்படுத்தணுங்கிறதற்காக சீவீஸ்வரர்கள் அத்ரேஸ்வரர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிய காலத்தில் இருந்ததான ஆச்சாரியர்கள் சுவாமி இடத்தை பார்த்துட்டாங்க. அத்திதோ வெங்கடேஷாது பார்க்க ஞாச விம்சதியில் இது மாதிரிதான் கதிச்சையா வியாக்கியானம் பண்றேன்னு சாதிச்சிருக்கார். ஞாச விம்சதிக்கு தானே வியாக்கியானம் பண்றது, இந்த வியாக்கியானம் பெரியவர்கள் கேட்டாங்க நான் வியாக்கியானம் பண்றேன். அந்த சமுதாயத்தை பரிவாச்சாமிள்ள கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரிவாச்சாமிள்ளையும் உள்ளலோகாச்சாரியும் சுவாமி இடத்துல காலட்சேபம் பண்ணார்கள். அதுக்கு அதுக்காகத்தான் உள்ளலோகாச்சாரியர் திருவண்ணூர் தனியும் அனுசந்தானம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இந்த கால அஸ்தித்வம் விபுதைகி அஸ்தித்வம் வெங்கடேஷா இந்த ஆச்சாரிய குழுவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டு சுவாமி தேசிகன் இந்த தாத்பரிய ரத்னாவதிங்கிறதான இந்த கிரந்தத்தை அருளி செய்கிறார். இது அருளி செய்யணும்னா இது அமிர்தத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு எம்பெருமான் என்ன பரிசிரமப்பட்டானோ அந்த பரிசிரமம் பரவல் அந்த மாதிரி பரிசிரமப்பட்டார். எந்த அமிர்தத்தை எடுத்தார்னால் திருமால் சீராஜியில் எடுத்தார். இவர் நமாமியகன் திராவிட வேத சாகரன்னு சொல்லக்கூடிய இந்த சாகரத்திலிருந்து அமிர்தம் எடுத்துக்கிறார். எம்பெருமான் வெறும் சீராஜியில் எடுத்தார். இது வேத சாகரமான திரைவோட காரணமாக இருக்கக்கூடியதான ஆழ்வாருடைய சீர்திருத்தியான வேத கடலை பார்க்கறதை கிடைச்சு எடுத்துக் கொடுத்தார். அது மாத்திரமில்லை, இது எங்க எடுத்தார்னால் இதுக்கு மன வேணுமே மங்கள மன வேணுமே இந்த கடையத்துக்கு பிரஜா கே மந்த செயலே பிரஜா கே மந்த செயலே தன்னுடையதான புத்திங்கிறதான மந்த செயலத்தை மலையிலே வச்சு அதுல பிரஜாக்கே மந்த செயலே பிரசித்த குணாபிச்சின் நேற்றையனும் அதுக்கு கற்றதுக்கு கடையத்தில் கயது வேண்டும். அதுக்கு இந்த தற்சம்பிரதாயங்கிறதான கயிறுட்டார். அந்த கயருக்கு என்ன ஒரு விசேஷம்னா பிரசித்த குணாபிச்சியும் நேற்றையனும் சம்பிரதாயமாயிருந்த ஆபரப்பதான் சொல்லக்கூடிய எம்பெருமானத்திலிருந்து உண்டாகிறதான இந்த அனுபூதமான அத்தியாச சம்பிரதாயம் அப்படிங்கிறதான பெரிய சம்பிரதாயங்கிற கயிறு. இதுக்கு அநேகமான குணங்கள் என்ன குணங்கள்னா பிரதித்த குணருச்சிக்கு ருச்சிக்குங்கிற சட்டத்துக்கு கூட்டம் அதிகாரம் இந்துவினர் பிரதித்த குணருச்சியும் நேத்திரம் சம்பிரதாயம் தற்பல்லி பிரதத்தை அனுமதி வெகுபெய்கி அத்திதோ வெங்கடேசரா இந்த அமிர்தத்தை கடந்து எங்களுக்கு அமிர்தம் சீராட்சியை மதனம் பண்ணி அமிர்தம் கொடுக்கணும்னு தேவர்கள் பிரார்த்திச்சார்கள். இந்த விபுத சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். விபுதா அப்படின்னா ஒண்ணு தேவர்கள் விபுதா துணாகா அப்படின்னு அமரத்துல விபுத சப்தமானது அமரம் தேவர்கள் அர்த்தத்தை படுத்துருக்கார். விபுதாங்கிற அர்த்தம் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் விபுதைகி அத்திதா கேட்டா அவர்கள் எம்பெருமான் இடத்துல கேட்டார்கள். அப்ப எம்பெருமான் இடத்துல கேட்ட எம்பெருமான் திருவேற்றமுடையார் என்ன வெங்கடேசனா அந்த சொல்றதை அத்திதோ வெங்கடேசனா திருவேங்கடமுடையான் இந்த சீராதி மதம் பண்ண திருவேங்கடபிள்ளையான் திருநாமத்தை கொண்டு திருவேங்கடபிள்ளையான் இப்ப அபராவதாரம் பண்ணி ஒரு தேசிய அபதாரம் பண்ணி தான் இந்த ஆழ்வாருடைய சீர்சுத்திங்கிறதான இந்த திருநாமத்தை சாதகத்தை கடந்து இந்த கிரந்தத்தை கொடுக்கிறார். அதனால அஸ்தித்வ விபுதைகி அஸ்தித்வ வெங்கடேஷா கல்பம் கல்பாந்த இந்த விஷயம் இந்த கிரந்தத்தினுடைய விஷயம் யாருன்னா தேவஸ்ரீமான் சொத்துக்கே கனக விதி பதம் ஏகமத்தம் தகத்து ஆயிரம் திருவாய் மொழிக்கு தேவகா ஸ்ரீமான் பிரசித்தேக கரணம் திருவாய் மொழியோட விஷயம் என்ன சீமான நாராயணம் உபாயம் சீமான நாராயணம் உபயம். அப்ப உபாயோபேயமா இருக்கக்கூடியதான சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கல்பாந்த யுவனா நித்திய யுவனா கல்பம் கல்பம் கல்பாந்த யுவனா சடஜித் உபநிஷத் துக்த சிந்தும் விமர்சனம் ஆழ்வாருடையதான சீசுக்தியாகிற துக்த சிந்தும் சீராத்தியை விமர்சனம் விசேஷன நன்னாக பண்ணியது நன்னா கடஞ்சில விமர்சனம்னு சுவாதுகாதான் நகர் அதுல எழக்கூடியதான அலைகள் கூட இருக்கக்கூடியதான அமிர்தமயமான அலைகளான அந்த ரத்தனங்களாகிற இந்த ஸ்லோகங்கள் தசசதி நிர்கதம் ரத்னஜாதம் இது எப்படி பிரிச்சிருக்காரா சுவாமி தேவியும் இந்த கிரந்தத்தை எப்படி நிர்மாணம் பண்ணியிருக்காருன்னா குருவுடைய தசகம் சதகம் இப்படி ரெண்டு பாகமாக இருக்கிறது. தசகம்னா ஒரு ஒரு பத்து பாசுரங்களில் எம்பெருமானுடைய என்ன கல்யாணம் பேசப்பட்டது இதே பத்து தசகங்கள் சேர்ந்து ஒரு சதகம் வந்து ஒரு ஒரு சதகத்திலையும் என்ன குணம் பேசப்படும் இந்த குணங்கள் சேர்ந்ததை பத்து தசகத்திலையும் சேர்ந்து பத்து சதகத்திலையும் என்ன குணம் பேசப்படும் இப்படிதான் காமிச்சிருக்கார். தர்மோட காலத்துல தேவாயோக்கியா அதிபோக்கியா சுப விபகதம் சர்வ போக்கியாதிகாரி ஸ்ரேய சத்ரேதுதாதா பிரபதன குலமாக அனிஷ்ட வித்தம் கதீகா பக்த சந்தானபக்தி நிருபதி கசுபத்தியாம் சாய சீமா சர்வோச்சிதாயாம் உபநிஷதி நிஷத்தேத காதா கதேன்னா அப்படின்னு ஒரு ஒரு கதகத்திலையும் காட்டப்பட்ட விஷயத்தை சொன்னார். இங்கே ஒரு ஒரு கதகத்திலையும் கதகத்திலையும் காட்டப்பட்ட விஷயங்களை சொல்லி கிரத்னாதி பாதுகாதா லகதி தசசதி நிர்கதம் ரத்னஜாதம் அப்படின்னா பத்து இன்று நூறு ஆயிரம் பாதகங்களால நிர்கதம் ரத்னஜாதம் இது ரத்னமயமான ஒரு ஹாராவளியா ரத்ன ரத்னாவளியானது காட்டப்படுறது இந்த கிரந்தத்தை பத்தினதான ஒரு பிரவேகத்தை பண்ணி வைத்தார். இந்த ஸ்லோகத்தில் கல்யாணம் வெங்கடேஷா வெங்கடேஷா.